வயிற்றுலகான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது. வயிற்றுலகான் கோழி ஒண்ணு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது. வயிற்றுலகான் கோழி ஒண்ணு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா கேப்பு மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. மஜ்னு மஜ்னு மஜ்னுடா இந்த லைலா ஓட மஜ்னுடா, இவ காதல் போரில் ரஜினிடா, இவ பார்த்தா சின்ன ரஜினிடா. வயிற்றுலகான் கோழி ஒண்ணு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது. முதல் தூங்கலடா நெப்போலி எங்க குதடா, லைலா காலேஜ், ஐயோ லைலா காலேஜ், பசங்க இப்போ சுத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காது லப்பு சுத்துது. வயிற்றுல காந்தோழி ஒண்ணு கூவுது. சுகர் போட்டு கலக்கு சிட்டாஞ்சிட்டாஞ்சிட்டாஞ்சிட்டாஞ்சினுக்கு, அந்த சிங்கிள் டீல சுகர் போட்டு கலக்கு. சொல்லு விட்ட நாக்குலடா சொன்ன பேச்சு கேக்கலடா, பக்கத்துல சேக்கலடா படுத்து போட்ட சிக்கலடா. கொல்லம்பு எம்மாடி கொல்லம்பு சிலுக்கு சேல பறக்குது, அந்த மேலாக்குல பவுசு காட்டி இழுக்குது. வயிற்றுலகான் கோழி ஒண்ணு கூவுது. கத்திரி கத்திரி கத்திரி கத்திரி கோலு, அவன் இவ்வளவு வெற்றா துண்டு துண்டான் நாலு. கத்திரி கத்திரி கத்திரி கத்திரி கோலு, அவன் இவ்வளவு வெற்றா துண்டு துண்டான் நாலு. கத்த கம்பு வெத்தலடா போட்ட வாயு பத்தலடா, நெத்திலி மின் மத்தலுடா நேவி காரங்க பல்லுடா. ஆயா கட உளுந்து வட டக்கரு, உன் நனப்புல நான் ஊத்திக்கிட்ட லிக்கரு. வயிற்றுல கால் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா கேப்பு மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மஜ்னு மஜ்னு மஜ்னுடா இந்த லைலா ஓட மஜ்னுடா, இவ காதல் போரில் கஜினிடா, இவ பார்த்தா சின்ன ரஜினிடா. வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது.